ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥೇತರಾರಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರಿದ್ರಾರ್ಥ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಘೋರಾಮನನ್ಯ ಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் எட்டாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். எட்டாவது பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்று எருமைச் செறிவீடு என்ற பாசுரம். இந்த வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற ஒரு அர்த்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதில் ரொம்ப அழகான ஒரு உபனிஷத் வாக்கியமானது சொல்லப்படுகிறது. தஹரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னு ஒரு வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கு. அந்த உபனிஷத் வாக்கியத்தை பற்றிய விசாரமானது பிரம்மசூத்திரத்தில் வியாச பகவான் தஹர உத்தரேபியா அப்படின்ற சூத்திரத்தில் அருளி செய்திருக்கிறார். அதை பாஷ்யகாரர் மிக அழகாக விவரித்திருக்கிறார். தஹராதிகரணம் அப்படின்னு அந்த அதிகரணத்திற்கு பேர். கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய வேதாந்த விசாரம். இதை தஹர உத்தரேபியா அப்படின்ற சூத்திரத்தில் விளக்கியிருக்கிறார்கள். அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை ஆண்டாள் நாச்சியார் கீழ்வானம் வெள்ளென்று எருமைச்சிறு வீடு என்ற பாசுரத்திலே மிக தெளிவாக காட்டுகிறார். தஹரம் விபாபம் பரவேஷ்பூதம் யத் புண்டரீகம் புறமத்திய சகஸ்தம் தத்ராபிதஹரம் ககனம் விசோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம். இதுவும் ஒரு உபனிஷத் வாக்கியம். நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச வாக்கியம். கீழ்வானம் அப்படின்னு சொன்னாலே மேல்வானம் என்று ஒன்று இருப்பதாக தெரிகிறது. மேல்வானம் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடமான தஹராகாசம் அப்படின்றது பெயர். நாம் இருக்கக்கூடியது கீழ்வானம், மேல் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடியது தஹராகாசம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகம். அந்த தஹராகாசத்தினுடைய விசாரம் தான் தஹரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னு சொல்லி தஹராகாசத்தினுடைய விசாரம் தான் இந்த பாசுரத்திலையும், அதாவது தஹர உத்தரேபியா அப்படின்ற சூத்திரத்தில் எந்த விசாரமானது ஏற்பட்டிருக்கிறதோ அதே விசாரத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்திலே அருளி செய்கிறாள் அப்படின்னு. கீழ்வானம் வெள்ளென்று, அதாவது கிழக்கு வெளுத்து பூமண்டலம் மிக தெளிவாக இருக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? சத்வம் ரஜஸ்தமஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களில் ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்க பெற்று சத்வகுணம் மட்டுமே இருக்கக்கூடியதாக இந்த பூலோகமானது இருக்கின்றது என்பதை தெரிவிக்கிறார். என்னை வெள்ளுயிர் ஆக்க வல்ல அப்படின்னு சொன்னா போல சாத்விக குணத்திற்கு வெண்மை அப்படின்ற நிறம், அதனாலதான் கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு சொன்னான். உபனிஷத்துல ததுபாசி தவ்யம் அப்படின்னு ஒரு பதம் காண்பித்த முன்னாடியே தஹரம் விபாபம் பரமேஸ்வபூதம்னு சொல்லும்போது தஸ்மின் யதந்த ததுபாசி தவ்யம் அப்படின்னு சொன்னோம். தது உபாசி தவ்யம், தத்து அப்படின்னால் அந்த தச்சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பரமாத்மாவை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எங்க உபாசிக்க வேண்டும்? பரமேஸ்வபூதம், பரமேஸ்வபூதம்னா நித்திய விபூதி, பரமாகாசம் அப்படின்னு பொருள். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாசிக்க வேண்டும். உபாசிப்பதற்கு நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா தியாகம், அது வேணும். அதாவது கர்த்திருவ தியாகம், அகந்துவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம், இந்த மாதிரியான தியாகம் எல்லாமே வேணும். இப்ப வஸ்து தியாகமா அப்படின்னா சாமானிய தியாகம், எது வேணும், ஆத்ம தியாகமானது வேணும். அப்ப இந்த பாசுரத்தில் அந்த இப்போ உபனிஷத் வாக்கியமும் எம்பெருமானை எப்படி அடைய வேண்டும் என்பதை காட்டி கொடுத்தது. இந்த பாசுரத்திலையும் நாச்சியார் எதை தெரிவிக்கிறாள் என்றால் ஆத்ம தியாகத்தை பற்றி தெரிவிக்கிறாள். சத்துவகுணம் ஏற்பட்டால் மட்டும்தான் நமக்கு எம்பெருமானை மட்டுமே நினைக்கக்கூடியதான ஒரு எண்ணம் வரும். எம்பெருமானே பகவத்கீதையில சொல்றான், நியத்தசே து சந்நியாசா கர்மனோ நோபபத்தியதே அப்படின்னு சொல்லியிருக்கார் 18 அத்தியாயத்தில் 7 ஸ்லோகத்தில். அதுலேயே கூட கர்மபல தியாகி சத்தியாகி இத்தியபிதீயத்தே அப்படின்னு 18 அத்தியாயத்தில் 11 ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். கர்மாவை தியாகம் பண்ணக்கூடியவன் கர்ம தியாகி கிடையாது, கர்ம பலனை தியாகம் பண்ணக்கூடியவன் மட்டும்தான் கர்ம தியாகி அப்படின்னு சொல்றான். இது நிறைய புராணங்களில் ஏகப்பட்ட கதைகள் இருக்கு, அதைத்தான் நாச்சியார் இந்த இடத்துல காண்பித்தால் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்னா. கீழ்வானத்தில் இருக்கக்கூடிய நாமம் மேல்வானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அடைவதற்காக சாத்விக தியாகத்தோட இருந்தால்தான் மேல்வானமானது வெளுத்து இருக்கும் அப்படின்ற தஹர வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியதான துவாத்ரிம்சத் 32 பிரம்ம வித்யைகள்ல ஒரு வித்யையா இருக்கக்கூடிய அந்த தஹர வித்யையை பற்றி ஆண்டாள் நாச்சியார் இங்க தெளிவாக தெரிவிக்கிறாள் அப்படின்றது பெரியோர்களுடைய உரைகளின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கிறோம். எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், தாமச பிரகிருதிகள் இருக்காள், தமோ குணம் உடையவர்கள், அவர்கள் அல்பமான விஷயத்துல தான் மண்டி கிடப்பார்கள் எப்பவுமே. சத்வகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய மகான்கள் எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள்ல ஈடுபாட்டுடன் இருக்க மாட்டார்கள். இப்போ எம்பெருமானை மனதிலே தியானம் பண்ணணும், மேல்வானத்திலே அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே தகராகாசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய உயர்ந்த மூர்த்தியை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். கோது கலமுடைய பாவாய் அப்படின்றதுனால பாஷிகார் சொல்றார், ஹிருதி தியாத்வா ததந்தர்பூத பாவாத்மக சர்வேஸ்வர சகசிர சீருஷம் புருஷம் ஆத்தியந்தரஹிதம் சமஸ்தோ பேதம் சர்வாத்மானம் சர்வகுண அக்ஞம் பகவந்தம் ஹிருதி தியாத்வா அப்படின்ற எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை பாஷ்யகாரர் மிக தெளிவாக இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே மிக தெளிவாக சாதித்தார் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தில். அப்போ சங்கசக்கர கதாபாணியாக இருக்கக்கூடிய பீதாம்பரதாரியான எம்பெருமானை எப்படி நாம் தியானிக்க வேண்டும், எப்படி தியானித்தால் அவன் நமக்கு நாம் விரும்பிய பலனை கொடுப்பான் என்பதை நாச்சியார் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்றார். கோது கலமுடையவர்கள் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அப்போ அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை உபதேசிக்கின்றார் அப்படின்றது சொல்லப்பட்டது. இப்போ சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறா போல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்குள்ளேயும் ஆத்ம வஸ்துவை வைத்து அனுபவத்தை கொடுக்கின்றான் பெருமாள். சேத்திரனுக்குள்ளே நேரடியாக அந்த பிரவேசம் பண்ணி அவனை வழிநடத்தி செல்கின்றான். அச்சேதன பதார்த்தங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் அந்த ஜீவனுக்குள் புகுந்து அவன் மூலமாக அவைகளை வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரி தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய தேவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்களுக்கும் தேவர்களாக இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். அல்லது தேவன்னா பெருமாள், தேவாதி தேவன்னா பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், பெருமாளை காட்டிலும் மேம்பட்டவர்கள். அப்படி ஆச்சாரியர்களுடைய உபதேசத்தை கேட்டு மேல்வானத்திலே எழுந்தள்ளி இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் தியானிக்க வேண்டியது என்பது இந்த பாசுரத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதோட இந்த பாசுரார்த்தத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே.